உனக்கு அர்ப்பணம். உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். கண்மணி நேற்று நீ காதலை பாடினாய், ஏனடி இன்று நீ கண்களை மூடினாய். உடலும் இந்த உயிரும் உனக்கு அர்ப்பணம். ஜீவமூச்சது ஓடிப்போனதே வானம் மண்ணிலே சாய்ந்து போனதே. காலை சூரியன் தேய்ந்து Thank you.